वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। सावलनिङ्गल् क्रीडाहम्बिकुलपतियप्पुलार्धम् தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தம்மருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவலதோ புல்குலத்தரசே எம்மை காத்தருளே. இன்றைய தினத்திலே சுவாமி தேசிகனுடைய 780வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். உலகெங்கிலும் சுவாமி தேசிகனுடைய புகழ் பரவி ஒவ்வொருவரும் தன்னுடைய சத்தைக்காக தன்னுடைய இருப்பிற்காகவே சுவாமி பண்ண மகோபகாரங்களை நினைத்து நினைத்து தன்னால் என்ன இயலுமோ அதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இன்றைய தினத்திலே சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை நினைத்து நினைத்து சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வைபவத்திலே ஒரு பகுதியாக நம்மால் இயன்றது என்கிற ரீதியிலே இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தை நாம் பார்ப்போமாக. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரீரன்றதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழிகள் ஓரொன்றுதானே அமையாதோ தரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு என்பதாக அருளி செய்தார் பிள்ளை உலகாசிரியர். இது சுவாமியினுடைய தமிழ் பிரபந்தங்களுக்கு உண்டான தனியன். சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் எத்தனையோ உள்ளன. அவற்றில் ஒன்றை தெரிந்து கொண்டாலும் போருமா? மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் நமக்கு கிடைத்துவிடும் என்பதாக இந்த தனியனில் சொல்லப்பட்டுள்ளது. ஓரொன்றுதானே அமையாதோ, ஒன்னே போரும் என்பதாக சொல்லுகின்றார். சுவாமி தேசிகனுக்கு நடக்கின்ற உற்சவங்களை சேவித்தோமானால் ஒவ்வொன்றும் பேசும். இது ஒன்றே போரும். இந்த உற்சவத்தை நாம் சேவித்தோமானாலே நமக்கு பரிபூர்ணமான ஒரு சந்துஷ்டி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதாக. நான் திருவஹீந்திரபுரம் சென்று அங்கும் சுவாமி தேசிகனை சேவித்தேன். தூப்பிலே சுவாமியினுடைய அவதாரஸ்தலத்திலே நடைபெறும் சுவாமி தேசிகனுடைய உற்சவங்களையும் சேவித்துக் கொண்டிருக்கின்றேன். மற்றும் ஒவ்வொரு கிராமங்களிலும் நடைபெறுகின்ற சுவாமி தேசிகனுடைய உற்சவங்களையும் நாம் பார்த்துக் கொண்டும் சேவித்துக் கொண்டும் இருக்கின்றோம். எல்லா இடத்திலையும் ஒரு விஷயம்தான் போய்கொண்டிருக்கின்றது. அதாவது அதிசயோக்தியாக நான் சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகின்றேன். இப்பொழுது திருவேங்கடமுடையானுக்கு 8 நாட்களாக இன்னைக்கு 9வது நாள் பிரமாதமாக உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதிகம்பீரமாக நடைபெறுகிறது. வெங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாத்திகிஞ்சனா வெங்கடேஷ சமோ தேவோ நபூதோ நபவிஷ்யத்தின்னு அறுதியிட்டு கூறப்பட்டுள்ளது புராணத்திலே. திருவேங்கடமுடையானுக்கு சமமா, திருவேங்கடத்துக்கு சமமான ஒரு ஸ்தானம் லோகத்துல எதுவும் கிடையாது. திருவேங்கடமுடையானுக்கு ஒரு சமமாக இன்னொரு தெய்வம் லோகத்துல இதுவரைக்கிலும் கிடையாது, இனிமேலும் கிடையாது என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. அந்த திருவேங்கடமுடையானுடைய உற்சவத்தை போய் நாம சேவித்தமான போறோம், அவ்வளவு பிரமாதமான கொண்டாட்டம். அதுல சேவிக்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியாதவனுக்கு கூட ஆகர்ஷிக்கும்படியான ஒரு சேவை திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோற்சவ சேவை. ஆனாலும் அந்த பிரம்மோற்சவ சேவையிலையும் கூட நாம் பார்த்தோமானால் ஒரு ப்ரொஃபஷனல் டச் தான் இருக்கும், ஒரு ஆத்மீயமா செய்யற மாதிரி தெரியல. அதாவது நமக்கு தோணும், பக்தர்கள் வேணா நாம எல்லாரும் போய் திருவேங்கடமுடையான சேவிப்போம், அங்க நடந்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் மணியை பார்த்துட்டோம், அந்த வாத்தியம் வாசிக்கிறது முதற்கொண்டு பார்த்தோம்னாக்கா ஏதோ இந்த சமயத்துல இது வாசிக்கணும், இது ஒரு ருட்டீன்ல போயிட்டு இருக்குமே தவிர இது ஒரு ஈடுபாடோடு போறதான்னு பார்த்தோம்னா கொஞ்சம் யோசனை பண்ணிதான் பார்க்க வேண்டும். ஆனால் சுவாமி தேசிகனுடைய உற்சவம் நடைபெறுகிறதே இதை போய் சேவிக்க வேண்டும். அது திருவேந்திபுரத்திலேயாவது ஆகட்டும், ஸ்ரீ தூப்பூரிலாவது ஆகட்டும், அல்லது ஒவ்வொரு கிராமத்திலாவது ஆகட்டும், அல்லது நீங்கள் இருக்கின்ற ஊராக இருந்திருக்கிற அமெரிக்காவலாக இருந்தாலும் இருக்கட்டும், எங்கு சென்றாலும் இவர்களுடைய முழு ஈடுபாட்டுடன் அவரவர்கள் வீட்டில் நடைபெறும் கல்யாணம் போல நினைத்துக் கொண்டு சுவாமி தேசிகனுடைய உற்சவத்தை நடத்தி கொண்டு வருகின்றனர். அதை சேவிப்பதற்கு நமக்கு பாக்கியம் இருக்க வேண்டும். அதுக்கு நாம சுவாமி தேசிகனை பிரார்த்தனை பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியை பார்க்க வேண்டும். வேத பாராயண கோஷ்டியில பார்த்தோம்னாக்க திரளான வேத பாராயண கோஷ்டி, எத்தனா பேர் பிரம்மவித்துக்களாக இருந்து கொண்டு சுவாமி தேசிகனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு போகின்றனர். அதே மாதிரி அதுக்கு முன்பக்கத்துல அருளி செயல் கோஷ்டி, எனக்கு தமிழ் வேதம் எந்த விதத்திலும் சம்ஸ்கிருத வேதத்திலே குறைந்ததில்லை, தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று சம்ஸ்கிருத வேதத்திலே நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அம்சங்களை கூட ஆழ்வார்கள் நமக்கு காண்பிச்சு கொடுத்த வேதம் இது, சகலோபஜீவியமான வேதம் இது என்று கூறும்படியாக அந்த இடத்திலே பார்த்தோமானால் அருளி செயல் கோஷ்டி முன் போய்கொண்டிருக்கின்றார். அடுத்தது சுவாமியினுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய உற்சவங்கள், எவ்வளவு திருவாபரணம், என்ன சாத்தின் என்ன கம்பீரமாக சுவாமி தேசிகன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்திரழுகின்ற அழக காண கண்ணாயிரம் வேண்டும். கண்ணு ஆயிரம் போறாது, கண் கோட்டி ஓணும், அத்தனை கண்ணு ஓணும். அப்படி சேவிச்சா கூட நமக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்படுமான்னு கேட்டோம்னாக்க அதுவும் சந்தேகம்தான் என்று சொல்ல வேண்டும். இந்த உற்சவத்துல எந்த பாகத்தை சேவிக்கிறது, கோஷ்டியை சாத்துவதை சேவிக்கிறதா, இல்ல ஏகாந்தமாக பெருமாள் சுவாமி எழுந்திரழுகின்றார் அதை சேவிக்கிறதா, எதை சேவிக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு சேவை இருந்தாலே போருமா, முக்தி வரைக்கும் வரக்கூடிய மோட்சம் வரைக்கும் வரக்கூடிய எல்லா புருஷார்த்தங்களும் நமக்கு கெட்டிவிடும் என்றுதான் தோன்றுகின்றது. அப்படி சுவாமி என்னுடைய உற்சவத்தை நாம் ஊன்றி சேவித்து செய்வதற்கு, அதனாலே சகல புருஷார்த்தமும் கிடைக்கும்னு சொல்றதுக்கு என்ன பிரமாணம் இருந்திருக்கு, சுவாமி நமக்கு என்ன பண்ணி இருக்கிறார் என்பதை தான் பார்க்க வேண்டும். சுவாமி இல்லைன்னாக்கா, சுவாமி தேசிகன் இல்லைன்னாக்கா நம்மளாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. குமார நயனார், அதாவது குமார வரதாச்சாரியார் சுவாமியினுடைய திருக்குமாரர் பிரார்த்தனை பண்ணுகின்றார் சுவாமியினிடத்திலே, உருவம் என கருளாய் என்ன உள்ளமும் தொண்டரையே, அருள் தருமாறன தேசிகனே எங்கள் தோப்புல் தேவே, வரு கவிதார்க்கிக சிங்கமே வாதியர் வாழ்வரு தாய், இருகையும் கோப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவம் என கருளாய். சுவாமிக்கு என்னென்ன விசேஷங்களோ அந்த விசேஷங்கள் எல்லாம் சொல்லி சுவாமிய பிரார்த்தனை பண்றார் நயனாராச்சாரியார். அருள் தரும் ஆரண தேசிகனே, சுவாமிக்கே அசாதாரணமாக இருந்திருக்கிற ஒரு பெயர் வேதாந்தாச்சாரியர் என்கிற பெயர். அந்த வேதாந்தாச்சாரியர் என்கிற ஒரு விருதத்தை பெரிய பெருமாளும் பிராட்டியுமாக அளித்தது, அந்த அவர்கள் இருவருமாக அளித்த உத்தமமான விருதத்தை சுவாமி எப்பொழுதும் விசேஷமாக நினைத்து கொண்டு இருந்தார் சுவாமி தேசிகன். அந்த விருதத்தை சொல்லி சுவாமியினிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகின்றார், அருள் தருமாறன தேசிகனே. அனுகிரகிப்பதற்காகவே நீர் அவதாரம் பண்ணவர் திருவேங்கடமுடையான். இங்கு திருவேங்கட மலையிலே எல்லோரும் சேவிக்கும்படியாக அவதாரம் பண்ணினதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இங்குள்ள மக்கள் எல்லோரும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எம்பெருமானுடைய திருவேங்கடமுடையானுடைய கடாட்சத்திற்கு இலக்காகி மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும் என்பதற்காக மன்னவரும் விண்ணவரும் விரும்பும் வெப்பு வெங்கட வெப்பன விளங்கும் வேத வெப்பே என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார் திரு வேங்கடமலை. அங்கேந்து சீவைக்குண்டத்தில் இருந்திருக்கிற நித்தியசூரிகள் எல்லாம் வந்து சேவிக்கின்றார்களாம் திரு வேங்கடமலையில இருந்திருக்கிற எம்பெருமானு. இங்க இருக்கிறவாள் எல்லாம் கீழேந்து மேல போய் திருவேங்கடமுடையான சேவிக்கிறான். அப்படி இது எல்லாம் இப்படிப்பட்ட சேவைக்கு காரணம் என்ன? அவர் அனுகிரகசாலியாக இருந்திருக்கிறார், நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் புரிபவராக இருந்திருக்கிறதுனாலதான். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் நமக்கு அனுகிரகம் பண்ணுபவராக இருந்திருக்க. எங்கள் தூப்புல் தேவே ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யான் நமன்யாமகேன்னு சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்க. ஆச்சாரியனுக்கு காட்டிலும் உத்கிருஷ்டமானவர்களாகவோ சமமானவாகவோ வேற ஒரு தேவதையை நான் எண்ணுவதில்லை என்பதாக. யார் அப்படி ஆச்சாரியன்றவர்? யாரு? வேற யாரும் இல்ல. அத்தியாதீன துரங்க வக்ர விலசிஹ்வாக்ர சிம்ஹாசனாத் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யான் நமன்யாமகே. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே கிருத்வா மர்த்தியமயீம் தனுன்னு ஒரு மனுஷனாக ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணார் என்பது சாஸ்திரம் சொல்லப்படுகிறது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. அதை பார்த்து சொல்லுகின்றார் ஆச்சாரியனை காட்டிலும் வேற ஒரு தேவதை இல்லை என்பதாக. அப்பேற்பட்ட ஆச்சாரியனாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனே அவர்தான் சாட்சாத் சிவன் நாராயணன். எங்கள் தூப்புல் தேவே ஒரு கவிதா கார்க்கிக சிங்கமே வாதியர் வாழ்வரு தாய் ஒரு கவிதார்க்கிக சிம்மமே. இவர் கவிதார்க்கிக சிம்மம், கவி சிம்மம், தார்க்கிக சிம்மம், கவி தார்க்கிக சிம்மம். சில பேர் கவியாக இருப்பா, சில பேர் தார்க்கிகளாக இருப்பா. தர்க்கத்துல சிறந்த ஞானம் இருக்கின்றவர்கள் கவியாக இருப்பான்னு சொல்ல முடியாது. கவியாக இருந்திருக்கிறவர்களுக்கு சாஸ்திரத்துல ஞானம் விசேஷமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்னு ஒண்ணுலதான் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். ஆனா சுவாமி தேசிகனுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா சாஸ்திரங்கள்லையும் எல்லா தந்திரங்களிலும் பரிபூர்ணமான ஞானம் இருந்தபடியினாலேதான் அவர் சர்வதந்திர ஸ்வதந்திரராக எழுந்தருளியிருந்தார். ஒரு கவிதார் கேக சிங்கமே வாதியர் வாழ்வரு தாய். வாதியர்கள் சுவாமி தேசிகனுடைய எதிர கூட நிக்க முடியாதான். அப்படி அவர்களுடைய ஒரு துரபிப்பிராயங்கள் எல்லாவற்றையும் அடியோடு போகும்படியாக பண்ணினாய் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை தான் நான் பண்றேன். இருகையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய். நான் ரெண்டு கையும் கூப்பிண்டு ஒரு விஜ்ஞாபனம் பண்ணுகிறேன், ஒரு பிரார்த்தனை பண்ணுகின்றேன். அந்த பிரார்த்தனைக்கு நீர் அனுகிரகம் பண்ண, அந்த பிரார்த்தனையை நீர் செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். என்ன வேணும்? எனக்கு சத்தைய கொடுக்கணும். உருவம் என கருணாய். எனக்கு நான் இந்த ஜீவனாக இருந்திருக்கிறது, இதனுடைய சத்தையை நீ அனுகிரகம் பண்ணணும், உருவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ற. நமக்கு சத்தைன்றது என்னது தெரியுமா இல்லையோ? வேற எதுவும் இல்லை. எம்பெருமானுக்கு நாம் அடிமை என்று நினைப்பது, பாகவதாளுக்கு நமக்கு அடிமை, பாகவதாளுக்கெல்லாம் நாம் அடிமை என்று நினைப்பது. எம்பெருமான் தான் சேஷி, நாம் எல்லோரும் அவனுக்கு தாசபூத்தர்கள் என்று இந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது, இந்த பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது, எம்பெருமான் இடத்திலே பரபக்தி பரஜானம் பரமபக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பக்தியோடு எழுந்து இருந்திருக்கிற பாகவதர்களிடத்திலே எந்த ஒரு காலத்திலும் அபச்சாரப்படாமல் இருப்பது என்பதுதான் நமக்கு சத்தை. அந்த சத்தையை இருக்கும்படியாக நீர் அனுகிரகம் பண்ண வேணும் என்று பிரார்த்திக்கின்றார் பிள்ளையந்தாதியிலே சுவாமியினிடத்திலே சுவாமியினுடைய குமாரர் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற தம்முடைய திருத்தகப்பனாரிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகின்றார். நாமும் அதே பிரார்த்தனையை மனதில் வைத்துக் கொண்டு இன்றைய தினத்திலே சுவாமியை நாம் நினைத்து நம்மளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. சுவாமியை நினைச்சாலே போருமா, நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போயிடுமா? அசம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசாத்தியாயே, எல்லாத்துக்கும் ஒரு சப்பிரமாணம், வேதத்தை பிரமாணமாக சொல்லி உபனிஷத்துக்கள் பிரமாணத்தினாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரான பேசக்கூடாதவர்களுடன் பேசும்படியான ஒரு நிலை ஏற்பட்டுருத்தோம்னாக்க புண்ணியகிருதோ மனசாத்தியாயே, எப்பேற்பட்ட மகான்களை மனசா தியானம் பண்ணா போருமா, நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். சுவாமி தேசிகனை காட்டிலும் வேற ஒரு மகான் இருக்கிறான்னா சுவாமி தேசிகன் தான் மகான். ஆகையால அவரை நினைச்சாலே போறோம், நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். பாப்பங்கள் போயிடுத்துனாக்கா தானா மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யம் வரப்போறது, இதுல என்ன இருந்துருக்கு? ஆகையால சுவாமி தேசிகன்னு நினைக்கணும்னு சொன்னார். அவர் என்ன உபகாரம் பண்ண என்று சொன்னோம். அவர் பண்ண உபகாரம் அவரை உபகாரம் பண்ணலைன்னாக்கா நமக்கெல்லாம் சத்தையே இல்லாத போயிடும். நம்ம எத்தனை ஜென்மங்கள் திருப்பி திருப்பி திருப்பி எடுத்துட்டு இருப்போமோ நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த பிரபத்தி மார்க்கம்னு சொல்லக்கூடிய நியாச வித்தியை உள்ளது உள்ளபடி நமக்கும் அறியும்படியாக நாமும் அறியும்படியாக அருளி செய்தவர் சுவாமி தேசிகன் தான். லோகோபகாரார்த்தமாக பண்ணினவர். ஆகையால அந்த சுவாமி தேசிகனை நாம எண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இப்பொழுது சங்கல்ப சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திர வைபவம் காஞ்சிபுரம் வீதியிலே பிரமாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பட்டாசு வெடிக்கிற ஒரு இதுதான் நாம இப்ப கேக்கிறோம். அது நீங்களே இங்கேயே இருக்க மாதிரி உங்களுக்கு எண்ணம் என்ன பிழைந்த அதிகோட்டி, இதே காவல் நிலங்கள் கிடாம்பி குலபதி அப்புளாரதம் தேமலர் தேவடி சேர்ந்து பணிந்து அவர் தம்மருளால் நாவலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரதே எம்மை காத்தருளே என்று கம்பீரமான குரலில் சொல்லிக்கொண்டு இப்பொழுது கோட்டி தேவபெருமானுடைய சன்னதி வீதியிலே போய்கொண்டிருக்கின்றார்கள். அது அதுவும் உங்களுடைய காதில் விழ வேண்டும் என்பதற்காக இந்த கோஷ்டியிலேயே இதே சமயத்திலே அடையணும் விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். சுவாமி சிஷ்யனாகவும் எம்பெருமானரை ஆச்சாரியனாகவும் நினைத்து அந்த சிஷ்யாச்சாரிய சம்வாதத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆச்சாரியனாக இருந்திருக்கிற சித்தாந்தம் சிஷ்யனாக இருந்திருக்கிற வாதத்தினிடத்திலே சொல்லுகின்றார், நீ ஜல்பம் விகண்டம் என்கிற இரண்டு இதை சாதனமாக கொண்டு பலாதி பல மாதிரி சாதனமாக கொண்டு நீ வாசல வழக்கு போட ஒரு பொய்ச்சமயங்களை புறமிட்டு புறமுதுகிட்டு ஓடும்படியாக பண்ண வேண்டும் என்று நியமனம் பண்ணுகின்றார். அந்த நியமனத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சுவாமி தேசிகன் ஒரு வார்த்தை கேட்கின்றார், இவ்வளவு பெரிய பாரத்தை என்னிடத்திலே ஒப்படைப்பதற்கு, பெருமானார் சுவாமி தேசிகனிடத்திலே ஒப்படைப்பதற்கு என்ன காரணம் என்பதுதான். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். பாஞ்சலிபத்தம் பந்தம் பத்தம் சிரசா பிரதிகீரதோஜிம் பகவதா சமாதேசகாம் அதாபி பகவதா விஸ்வாச்சாரியேண பவதா கதமிக மிதம் பச்சே மயி கதாபார ஆரோக்கியதே என்பதாக அதற்கு ஆச்சாரியன் சாதிக்கின்றார். அவதாரியதாம் ஏதது என்பதாக ரொம்ப இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நீ கேட்ட கேள்வி ரொம்ப சரி, அதுக்கு நான் பதில் சொல்லுகின்றேன் என்று ஆச்சாரிய ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமானார் பதில் சொல்லுகின்றார். நித்ய க்ஷிப்த பரஸ்பரேஷு சமய க்ரமேஷு நிஷ்ணாதினஹ சிஷ்யாஹ கேச்சன சந்தினஹ க்ஷிதிதலே சிக்ஷாதிக க்ராஹிணஹ தத்ர த்வத்புத நிர்பர ப்ரசரய புத்தியா పరిష్కారిణః త్వత్తః ప్రత్యయితః న కశ్చిదపరః ప్రత్యర్థిభిః ప్రార్థితః. అద్భుతమైన శ్లోకం. எனக்கு எத்தனையோ சிஷ்யெல்லாம் இருந்துருக்கா, ஒன்னும் குறவில்லை. சாதாரணமா லோகத்துல சொல்லுவா, ஆச்சாரியா பாதமாதத்தை பாதம் சப்ரம்மச்சாரிபிஹி. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லச்சு, ஆச்சாரியன் எவ்வளவு சொல்றாரோ மொத்தத்தையுமே நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. அந்த ஆச்சாரியனிடத்திலிருந்து அந்த விஷயத்தினுடைய ஒரு கால் பகுதி தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா. இன்னொரு கால் பகுதி தன்னோட கூட வாசிக்கிறவளோட அந்த விஷயத்தை விசாரம் பண்ணி அதனால தெரிஞ்சுக்கிறோமா. அதுக்கப்புறமா இன்னொரு கால் பகுதி என்னன்னாக்க, தான் அறிந்து கொண்டத மீதி பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால இன்னொரு கால் பகுதியை அறிந்து கொள்கிறோம். கடைசி கால் பகுதி எப்படி அறிந்து கொள்கிறோம்னா, காலக்கிரமேண அதையே திரும்பி திரும்பி வாசிச்சுட்டு இருக்கிறதுனால சொல்லி கொடுத்துருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இருக்கச்சே எம்பெருமானார் இங்க என்ன சொல்றாருன்னா, எனக்கு சிஷ்யாளுக்கு ஒரு குறவும் இல்லை. இங்க இருக்கிற ஆச்சாரியன் சொல்ற வார்த்தை, நிறைய பேர் இருக்கா, நிச்சயித்த பரஸ்பரேஷ சமய தாமேஷு நிஷ்ணாத்தினாக, ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்திருக்கிற எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன. அந்த சமயங்களிலே திரும்பி திரும்பி நன்கு எத்தனையோ முறை படித்து படித்து இந்த சமயத்தில், அதாவது இந்த மதத்தில் இதுதான் நிஷ்கர்ஷம், இதுதான் நிர்தாரணம், ஆனால் இந்த மதத்தில் சொல்லப்படுவதற்கு இதெல்லாம் குறைபாடுகள் உள்ளன என்றெல்லாம் தீர்மானம் பண்ணி ரொம்ப ரொம்ப சாமர்த்திய புத்திமான்களாக இருந்திருக்கிற சிஷ்யர்கள் பலர் எனக்கு இருந்து கொண்டு இருக்கின்றனர். சிஷ்யா கேதன சந்தி நகா கிதிதலே சிக்காதிக கிராகிணா. இந்த பூமியிலே நான் சொல்லிக் கொடுத்ததை காட்டிலும் அதிகமாகவே அறிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உடைய சிஷ்யர்கள் எனக்கு இருக்கின்றார்கள், அதுல ஒன்னும் குறவே இல்லை. ஆனாலும் கூட அவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டியதுதானே இந்த வாதத்தை என்று சொன்னால், அவர்களிடத்திலே ஒப்படைக்க முடியாது, உன்னிடத்துலதான் ஒப்படைக்க முடியும். இதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்திருக்கு, அந்த காரணத்தை நான் சொல்லுகின்றேன். ஒரு வாதம்னு வந்தாக்க புத்தி பிரசரம் வேணும், பிரதிப வேணும். அந்தந்த சமயத்துல நமக்கு திடீர் திடீர்னு தோணணும். அந்த மாதிரி தோணினாதான் வாதத்துல ஜெயிக்க முடியும். எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா இன்னொருத்தர் வாதம் பண்ணச்சே பிரமிச்சு போயிடுத்து, எனக்கு சொல்ல தெரியல, அதுதோ இப்ப ஞாபகம் வருது, அப்ப ஞாபகம் வரல என்றெல்லாம் பல பேர் சொல்லுவார். அதோட மாத்திரமில்ல, அந்த மாதிரி வாதம் வரும் பொழுது எதிராளி பட்சத்துல இருக்கிற குற்றங்களையும் தோஷங்களையும் சொல்லும்படியான ஒரு சாமர்த்தியம் நமக்கு வேணும், அப்படிப்பட்ட பிரதிபை வேணும். அப்பதான் எதிர் பொய், அதாவது பொய்ச் சமயங்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓட செய்ய முடியும். ஆகையால இவெல்லாம் எல்லாம் தெரிஞ்சின்றவாளா இருந்தாலும் கூட வாதம்னு வரச்சே இவாளுடைய பிரதிபைன்னு வரச்சே எனக்கு சந்தேகமாக இருந்திருக்கு. உனக்கு இருக்க மாதிரி பிரதிபை இவர்கள் யாருக்கும் இல்ல, அதனால சொல்றேன். அத்புத நிர்பர பிரசரஜா புத்தியா பரிஷ்காரிணா பிரத்யேதா ந கஷ்டித் அபரஹ. ஒன்னை காட்டிலும் நம்பிக்கைக்கு பாத்திரமான வேறு ஒருவர் என் கண்ணில் படவில்லை. ஆகையாலதான் இவர் ராமானுஜ தயா பாத்திரமாக இருந்திருக்கார். எம்பெருமானாருடைய தயைக்கு பாத்திரமாக சுவாமி தேசிகன் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இது அந்த ராமானுஜத்தை ஏபாத்திரமாக இருந்திருக்கிற சுவாமி. த்வத்தஹா பிரத்யயிதஹா ந கஷ்டித பரஹா பிரத்யர்த்திபி பிரார்த்திதஹா. சுவாமியினுடைய வாதங்கள் எப்பொழுதுமே நேர் வழியில தான் சொல்லுமே தவிர தவறான வழியில சொல்லவே சொல்லாது. ஆகையால எதிராளியாக இருக்கிறவர்கள் கூட சுவாமியினுடைய வாதத்தை கேட்பதற்கு தான் விரும்புவார்கள். அவர்களும் உன்னுடைய வாதத்தை தான், உன்னை தான் விரும்புகின்றார்கள். ஆகையால் தான் எனக்கும் உன்னை தவிர வேறு எத்தனையோ சிஷ்யர்கள் இருந்தாலும் வேறு ஒருவரிடத்திலும் உன்னிடத்தில் இருக்கின்ற அளவு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆகையாலதான் இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்திலே உன்னை நியமனம் செய்கிறேன் என்று எம்பெருமானார் அருளி செய்கின்றார், குரு அருளி செய்கின்றார் சிஷ்யனிடத்திலே. இதை காட்டிலும் ஒரு பெரிய சர்டிபிகேட் வேணுமா? இந்த சர்டிபிகேட் தான் இது சுவாமி சாதிக்கிறார். நித்ய க்ஷிப்த பரஸ்பரேஷு சமய கிராமேஷு நிஷ்ணாத்தினஹ சிஷ்யா கேஜன சந்தினஹ க்ஷிதிதலே சிக்ஷாதிக கிராஹிணஹ தத்ர த்வத்புத நிர்பர பிரசரயா புத்தியா பரிஷ்காரிணஹ த்வத்தஹ பிரத்யயிதஹ ந கஷ்டித பரஹ பிரத்யர்த்திபி பிரார்த்திதஹ. அப்போ சிஷ்யனாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் அருள் செய்கின்ற, யதாதிசதி பகவான், தேவர் எப்படி நியமிக்கிறதோ அப்படி நான் செய்யறேன். இவர் திருப்பி சொல்லல, என்ன காட்டிலும் புத்தி சாமர்த்தியம் இருந்திருக்கிறவா வேற யாரும் கிடையாதுன்றது நீ சொல்றது நிஜம்தான், அகையில நான் பண்றேன்னு மார் தட்டின்னு சொல்லல. ஆச்சாரியன் என்ன கட்டளை இடுறாரோ அந்த கட்டளைய நான் செய்யறதுக்கு சித்தமாக இருந்திருக்கேன், அவருடைய நியமனத்தை செய்யறதுக்கு சித்தமாக வந்திருக்கேன்னு சுவாமி சாதிக்கிறார். ஆகையாலதான் இவர் ராமானுஜதையா பாத்திரமாக ஆகிறார். இவர் அத்தது கஞ்சித்து சித்தாந்தம் அனவலம்பிய நகாபி கதா பிரவர்த்ததே ததா சுவாபிமத்தே கொத்திரச்சித்து மாம் அவஸ்தாபயத்து பகவான். ஒரு வாதம்னு பண்ணமானாக்க ஒரு சித்தாந்தம் இல்லாத வாதம் பண்ண முடியாது. எந்த சித்தாந்தத்தை அவலம்பிச்சு எந்த சித்தாந்தத்தை சார்ந்து நான் வாதம் பண்ண வேண்டும் என்பதை சுவாமி குருவாக இருந்திருக்கிற எம்பெருமானார் நியமனம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார். சிஷ்யனாக இருந்திருக்கிற வாதம் அதுக்கு ஆச்சாரியன் சொல்லுகின்றார், இகில சயோச்ச கலகேதமான தந்திரே துவயாஸ்தாதவியம் விபக்ஷ பிரதிபத்தௌது வேதாந்த சித்தாந்தே சயோச்ச கலகே. வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொண்டு வேதத்தினுடைய பொருள் கூறுவதிலே மாறுபட்ட கருத்தை உடையவர்களாக இருக்கிறவர்கள் விஷயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், சமானதந்திரே ஸ்தாதவியம், எல்லாரும் இரண்டு பேரும் ஏற்றுக்கொண்டதாக இருந்திருக்கிற பிரமாணங்களை கொண்டு வாதம் செய்ய வேண்டும். வேதத்திற்கு புறம்பாக பேசுகிறவர்கள் வேதத்தையே பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுடன் வாதம் செய்யும் பொழுது என்ன பண்ண வேண்டும்? விபக்ஷ பிரதிபத்தௌது வேதாந்த சித்தாந்தே. நாம் வேதாந்த சித்தாந்தத்தை ஆசிரியிச்சு இதுக்கு புறம்பாக அவர்கள் சொல்லுவார்களேயானால் அவர்களுடைய மதத்திலே இருக்கின்ற தோஷத்தை சொல்ல வேண்டும், எடுத்து கூற வேண்டும். அப்படிப்பட்ட தோஷங்கள் எதுவுமே நமது சித்தாந்தத்திலே வேதாந்த சித்தாந்தத்திலே இல்லை என்பதையும் நாம் தெரிவிக்க வேண்டும். இப்படிதான் வாதம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதுலயும் எப்படி பண்றது, நம்மளுடைய சித்தாந்தத்தை எத்தை எடுத்துட்டு பண்றது என்று கேட்டால், தத்ராபி பராசர பாராசரிய சுக சௌனக போதாயன பிரபதிபிகி பரிசிதம் பந்தானமாசிரிய பரமார்த்த தரிசி தேசிகத்த திருஷ்டி அஸ்மாபிகி பத்மித விசித கம்பீராக பஞ்சகா பிரபந்தாக பிரதிசம்ஹித பரமார்த்தேன பாரிஷத ஹ்ருதயங்கமாக பிரமாண தர்க்காக பிரயோக்தவியாக. வேதாந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கணும் சொன்னேரே, அந்த சித்தாந்தம் எப்படிப்பட்ட சித்தாந்தத்தை எடுத்துக்கணும்ன்றத நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு. எம்பெருமானார் தாம் ஐந்தாறு கிரந்தங்கள் செய்து இருக்கின்றார். குரு சொல்ற வார்த்தை நான் அஞ்சாறு கிரந்தங்கள்ல இந்த வேதாந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்கள் நான் செஞ்சிருக்கின்றேன், அதெல்லாம் எப்படி நான் பண்ணேன்றது சொல்ற. பராசர பாராசரிய சுக சௌனக போதாயன பிரபிருதி பீகி, பராசர வியாசர் சுகர் சௌனகர் போதாயனர் முதலான முன்னோர்கள் சென்று வந்த வழி. சுயமாக எம்பெருமானார் தானாக இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை தானாக சொல்லவில்லையா, முன்னோர்கள் சென்ற வழியில அதுவும் அந்த உண்மையாக இருந்திருக்கிற விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஆச்சாரியர்கள் அனுகிரகித்தார், நாதமுனிகள் அனுகிரகித்தது, ஆளவந்தார் அனுகிரகித்தது, இப்படி ஆச்சாரியர்கள் அனுகிரகித்தது. பரிசித்தம் பந்தானம் ஆசிரித்த பரமார்த்த தரிசி தேசிக தத்த திருஷ்டி பிகி, என்னுடைய வார்த்தைகள் எல்லாமே பரமார்த்த தரிசியாக உண்மையே அறிந்தவர்களாக இருந்திருக்கிற ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலே ஆச்சாரியர்கள் கொடுத்த ஒரு எண்ணங்களை கொண்டு பண்ணப்பட்டது. அஸ்மாபிகி பரிமித விசத கம்பீராக, சில சமயங்கள்ல சுருக்கமாகவும் இருக்கும், சிலது ரொம்ப விஸ்தாரமாகவும் இருக்கும், கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய ஐந்தாறு கிரந்தங்கள் பிரபந்தங்கள் என்னால் பண்ணப்பட்ட உள்ளன. அவற்றில் ஊற்றத்துடன் நன்று கவனித்து படித்து அதிலேந்து நீ என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால், எதிரி வாதிர்வாதம் செய்கின்ற அவர்களுடன் வாதப்போர் புரிந்து அந்த சபையில இருக்கிறவர்கள் எல்லோருமே சந்தோஷம் அடையும்படியாக வாதம் செய்து நமது சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியன் சுவாமி தேசிகனுக்கு நியமனம் செய்கின்றார். அந்த நியமனத்தை சுவாமி சிரசா வகித்து அவர் வாதம் செய்வதற்காக இருக்கின்றார். அதற்கு முன்பு ஆச்சாரியனிடத்திலே இன்னும் சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகள் எல்லாவற்றையும் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். இன்றைய தினம் சுவாமியினுடைய திருநக்ஷத்திரமாக இருக்கிறபடினாலே இன்றைய தினத்திலே சுவாமியை பற்றியும் சுவாமியினுடைய ஸ்ரீசுக்தியையும் அனுபவிப்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கைங்கரியம் என்கிற புத்தியிலே உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன். நானும் கிருதார்த்தனாக ஆனேன், நீங்களும் கிருதார்த்தர்களாக ஆக வேண்டும் என்று சுவாமி திருவடியிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாம எல்லாரும் ஒன்னு சொல்லிட்டு இருக்கோம், நானிலவும் தான் வாழ, நான் முறைகள் தான் வாழ, மாறன் மறை வாழ, ஞானியர்கள் சென்னை அணிசேர் தூப்புல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்பதாக நித்தியம் நாம் அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கின்றோம். லோகக்ஷேமார்த்தமாக சுவாமி தேசிகனை நாம் இவ்வளவு தூரம் பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த காரணத்தை இப்ப சொல்றோம். லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்தூன்னு எல்லாரும் எம்பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்றோம். அந்த உலகம் அனைத்தும் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் வேதங்கள் அது ரக்ஷணம், வேத ரக்ஷணம் பண்ணாதான் லோகக்ஷேமம் ஏற்படும். கோபிராமணேபியா சுகமஸ்து நித்தியம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்தூன்னு பிரார்த்தனை பண்றோம். அந்த வேதத்தை நானிலமும் தான் வாழ, நான்மறைகள் தான் வாழ, நான்மறைகள் வாழ்ந்தால்தான் நானிலம் வாழ முடியும். ஆகையால வேத ரட்சணம், வேதோக்கிலோ தர்ம மூலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால வேத ரட்சணம் பண்ணாதான் லோகத்துக்கு ஒரு ரட்சணம் ஏற்படும்னு சொன்னார். இந்த வேதத்துக்கு ரட்சணம் எப்படி வரும்? மாறன் மறைவாழ, அழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள்னாலதான் வேதத்துக்கு ரட்சணம் ஏற்படுறதும். இது சம்ஸ்கிருதம், அது தமிழ்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பாராட்டக்கூடாது. அழ்வார்களுடைய ஸ்ரீசூக்தி தான் வேதத்தை ரட்சணம், தெளியாத மறைஞர்கள் தெளிகின்றோமேன்னு சொல்ற அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் தான் தேவைப்படுறது. ஆகையால ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்தி வேணும். இப்படி வேதம், சம்ஸ்கிருத வேதம், திராவிட வேதம் ரெண்டுமே வாழ வேணும்னாக்கா யார் வேணும் அப்படின்னா சுவாமி தேசிகன் தான். தேசிகன் இல்லைன்னாக்கா உபய வேதாந்தமும் நிலைக்காது. ஆகையால சுவாமி தேசிகன் தான் எல்லாத்தையும், இரண்டு வேதத்துக்கும் ஒரு ஸ்தாபனம் பண்ணவர், இந்த அர்த்தங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணவராக ஆயிட்டபடிய ஞானியர்கள் சென்னி அணி சேர்த்து பொல் வேதாந்தன் ஞானிகளாக இருந்தவாளுக்கு அவளுடைய சிரோபூஷணமாக இருந்திருக்கிற தூப்பல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் பிரார்த்தனை பண்ணுகின்றோம். அந்த பிரார்த்தனை லோகக்ஷேமார்த்தமாக சுவாமி எழுந்துள்ள வேண்டும், சுவாமியினுடைய சீசூக்திகள் இருக்க வேண்டும், சுவாமியினுடைய சீசூக்திகளை சேவிக்க வேண்டும், சுவாமியினிடத்தில் நாம பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அறிவிக்கின்ற பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையே உங்கள் மத்தியிலே மறுபடியும் ஒரு தடவை சொல்லி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நானிலமும் தான் வாழ நண்பறைகள் தான் வாழ மாறன் மறைவாழ ஞானியர்கள் சென்னியணி சேர்த்தோப்பொல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். கவி தார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.